கருவில் மகனாகும் வரம் வேண்டும் தாயே. என் கடவுள் என் உலகம் நீயே, என் கடவுள் என் உலகம் நீயே. ஏழு ஜென்மம் எழுத்தாலும் உன் கருவில் மகனாகும் வரம் வேண்டும் தாயே. என் உலகம் நீயே, என் கடவுள் என்ன.